ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, hoy ya, நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு இந்த ராத்திரியில் ஒரு யாத்திரையில் பூவோடு காத்தும் வருது நிலவெங்கே சென்றாலும் நிழல் பின்னால் வராதா நீ வேண்டாம் என்றாலும் அது வட்டம் ஈடாதா புது ரூட்டுல தான் நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு இந்த ராத்திரியில் ஒரு யாத்திரையில் பூவோடு காத்தும் வருது வைரமணி தாரகைகள் தான் சாத்திரியில் பார்த்ததுண்டோ காத்திருக்கும் ராக்குருவி கண்ணுறங்காமல் பாட்டிசைக்க கேட்டது உண்டோ நீ வாழ்ந்து வளர்ந்த இடம் வேறு நேரங்கள் உனக்கு இதற்கேறு நீ இன்று நட தடம் வேறு நான் அன்றி உனக்கு துணையாறு நீ தடுத்தாலும் கால் கடுத்தாலும் நாள் முழுக்க நான் வருவேன் நானே புது ரூட்டுல தான் நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு வரும் மேகம் வரும் கூட உன்னோடு நானும் வந்தால் என்னடி அம்மா தென்மதுரை சேரும் வரை ஆண் துணையாக ஏழை என்னை ஏற்றுக்கொள்ளம்மா போடாத கிளியே தனியாக ஏதேனும் நடக்கும் தவறாக ஒன்றாக நடப்போம் மெதுவாக காலடி நோக நாலடி போக பாதையிலே பூ விரிப்பேன் நானே புது ரூட்டுல தான் நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு இந்த ராத்திரியில் ஒரு யாத்திரையில் பூவோடு காத்தும் வருது நிலவெங்கே சென்றாலும் நிழல் பின்னால் வராதா நீ வேண்டாம் என்றாலும் அது வட்டம் ஈடாதா புது ரூட்டுல தான் நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு இந்த ராத்திரியில் ஒரு யாத்திரையில் பூவோடு காத்தும் வருது ஐயா.